தலைப்பு விதைப்பந்துகள். மண்ணில் புதையா விதை விதையே நமக்கு விளையாட விளைவிக்க விதைப்பந்துகள். விதைகளை புதைத்து விருட்சங்களை காண்போம். மண்ணில் புதைந்த விதையே விருட்சம். விதையும் மறுக்குமோ மண்ணில் புதைந்திட.